క్రామన్ జగత్ కపట వామనతాముపేతః త్రేధాకరీశ స భవాని దధే పదాని అద్యాపి జంతవ ఇమే విమలేన యస్య పాదోదకేన విధృతేన శివా భవంతి. ஸ்ரீ வரதராஜ பஞ்சாசத்து 24வது பத்தியம். இந்த பத்தியத்தில் வாமன திரிவிக்ரம அவதாரங்கள் அனுபவிக்கிறார். 23வது பத்தியத்தில் பத்ரன் அப்படின்னு வழங்கப்படுகிற நிசிம்மன் நிசிம்ம அவதாரத்தை ஆச்சரியமாக அனுபவித்தார். அதே பதங்களை கொண்டு பத்ராம் நிசிம்ம குஹனாம் அதிஜக்முஷஸ்தேன்னு 2வது பாதத்தில் நிசிம்மன் சொன்னாரே பத்ரன் மங்களகரமான ஒரு மூர்த்தி, அதை காண்பிக்கிறதுக்காக அந்த பதங்களையே எடுத்துட்டார். 24ல் அடுத்த ஒரு ஆச்சரியமான அவதாரம் வாமன அவதாரம். வாமனன்னு சொன்னா பொதுவாக டுவார்ஃப்னு சொல்ற, டுவார்ஃப் கிடையாது, அத்தியாச்சரியமான ஒரு சிறிய உருவம், சின்ன ரூபம். ஏன்னா டுவார்ஃப்னு சொன்னா வச்சுக்கோ இங்கிலீஷ்ல கைகாலெல்லாம் குட்டையா ஒரு விகாரமான ரூபம் அது. இது வந்து ஒரு சிறிய அற்புதமான அழகிய சிறிய வடிவம். நமக்கு விருத்தாந்தம் தெரியும், மகாபலி வந்து கர்வம் அதிகமாகி தேவர்களுடைய ராஜ்யத்தெல்லாம் பறிச்சுண்டு ஒரு யாகம் பண்றான். அவளுடைய சொத்து சம்பத்து எல்லாத்தையும் பறிச்சுண்டு அவளுடைய தேவர்களுடைய தாயார் அவ கேட்டு பிரார்த்தனை பண்ணுற பேர்ல எம்பெருமான் வந்து அவளுக்கு புத்திரனா பிறந்து உபேந்திரன்ற பேர்ல அவதரிக்கிறான். நிலம் மாவலி மூவடி அப்படின்னு அவர் அனுபவிக்கிறார். சின்ன குழந்தையா, கிரியாபதம் கூட போடலையா, மாவலி நிலம் மாவலி மூவடி வேணும் எனக்கு கொடுன்னு கூட கேட்கலையா, நிலம் மாவலி மூவடின்னு அழகா அந்த இடத்த அனுபவிக்கிறார். அழிவா சாதிச்ச பத்தியத்தை பாசுரத்தை அப்படிப்பட்ட அழகா குரல், அந்த குரல்னு சொன்னாலே அந்த குறிய உருவம், அந்த உருவத்தை எடுத்துட்டு போய் யாஜகம் பண்ணி முதல் அடியில திருவடியில பூமியை அளந்துட்டு ரெண்டாவது திருவடியை மேல் நோக்கி கொண்டு போகச்சே அந்தரிக்ஷம் சொல்லக்கூடிய அந்த லோகத்தை கடந்து போயிட்டு இருக்கா. திருவடி போனா பிரம்மா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவர் தியானத்துக்கு இலக்கா இருக்க திருவடி நேர்லயே வந்துருத்தான். நேர்ல வந்த உடனே டக்குன்னு அவருடைய கமண்டலத்தை எடுத்துட்டு அந்த திருவடிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணாராம், அர்க்யபாத்தியாதிகள் சமர்ப்பிச்சாராம். சமர்ப்பிச்ச அந்த ஜலம், சத்திய லோகத்தை சமர்ப்பிச்ச ஜலமானது கீழே கங்கையா அதுதான் வந்தது. அவ்வளவு வேகமா வந்த கங்கைய சிவன் என்ன பண்ணார்னா தன்னோட ஜடாமுடியில தரிச்சுண்டாராம். அந்த வேகத்தை குறைச்சி அதை வந்து மனுஷாளுக்கு நல்லபடியா போய் சேரணும்னு பூமி தாங்கணும்னு அந்த பிரம்மா கமண்டலத்துல சாதிச்ச ஜலம் அவருக்கு ஒரு அதனால சிரேஷ்டம் கிடைச்சது, சிவனுக்கு ஒரு மங்களத்தம் கிடைச்சது. சிவகானாலே மங்களம் அர்த்தம், பத்ரன் மாதிரி. அப்ப சிவன் அந்த ஜலத்தை எம்பெருமான் திருவடியில பட்ட ஜலத்தை தலையில தரிச்சுனதுனால அவனுக்கு ஒரு சிவத்துவம் கிடைச்சது. பிறகு பூமிக்கு வந்து அந்த ஜலத்தை அந்த ஜலத்துல தீர்த்தமானவா அல்லது பருகினவா எல்லாரும் மங்களகரமாக ஆனார்கள்னு அழகா சாதிக்கிறார் இந்த பத்தியத்துல. தேகலிஷ ஸ்துதியில இதே மாதிரி பத்தியம் பண்ணிருக்கார். சத்குருவதாம் தபபதம் சத்துரானத்தம் பாதோதகம் சிரசா மகதாம் சிவத்வம் சதிச்சரங்க. உன்னுடைய பாத உதகம் திருவடியில பட்டு வரக்கூடிய ஜலத்தை தலையில தாங்கினதுனால சிவனுக்கு சிவன்ற சிவத்வம், அதாவது சிவன் சிவனானான் பிரம்மா பிரம்மாவானார்னு அழகா அங்க சாதிக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கச்சு கரீஷ, கரீஷன சம்போதன பதம் போட்டுண்டார். கரிகிரிநாதனே அல்லது அத்திகிரி பெருமாளே ச பவான், அன்பை பிரகாரமே அர்த்தம் அர்த்தத்தை பார்க்கலாம். ச பவான் சொன்னா சம்ஸ்கிருதத்துல அந்த இந்த அவன் இவன் சொல்ற வழக்கம் உண்டு. சோயம் தேவதத்தா, முன்னாடி எப்பயோ பார்த்த தேவதத்தன் இப்ப பார்க்கிற தேவதத்தன் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கச்சு சோயம் தேவதத்தகன்னு சொல்லுவார். அல்லது அந்த இந்த சொல்லச்சு அப்படிப்பட்ட பெருமையுடைய நீ இவன் இந்த அர்த்தம். இந்த இடத்துல சஹ பவான் போட்டா சஹன்னு சொன்னதுனால அந்த வாமன அவதாரத்தை திருவிக்கிர அவதாரத்தை குறித்து சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நீ அவன், அதாவது அப்ப இருந்த நீ அப்படிப்பட்ட பெருமை உள்ள பவான்னா இப்ப நீ. கபட வாமனத்தாம் உபேதா, இந்த நீன்றது வரதராஜனை குறிக்கிறது. அந்த சகன்றது அப்படி பெருமை, வாமன திருவிக்கிர அவதாரத்துல உடைய இருந்தப்ப இருக்கக்கூடிய பெருமையோடு உடைய அந்த அவதாரத்தை குறிக்கிறது. கபட்ட வாமனத்தாம் உபேதக, அல்லது இந்த சகன்ற பதமானது முந்தின பத்தியத்துக்கு அன்வயம் பண்ணிட்டோம்னா அப்படி நிஜமனா அவதரிச்ச நீன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பொதுவா யகா சகன்னு ஒரு அண்மையம் இருக்கணும், இங்க சகன்னு ஆரம்பிச்சதுனால முந்தின பத்தியத்துல அப்படி நிஜமனா அவதரிச்சு பெருமையை வாய்ந்த நீ இப்போதுன்னு கபட்ட வாமனத்தாம் உபேத்தக. அங்கேயும் நிசிம்ம குஹனான்னு சொன்னார், இங்கேயும் கபட்ட வாமனம். கபட்டம்னாலே இதுவும் அழகான திருமே நீ, அதற்கு மேல வஞ்சிகம். ஏன்னா மகாவலிய வந்து அவனை வந்து கொஞ்சம் வஞ்சனை பண்ணணும், அதனால என்ன பண்ணாருன்னா அப்படி வஞ்சிக்கிறதுக்காக ஒரு கபட்டமான ஒரு பிரம்மச்சாரி ரூபத்துல போனாருன்னு ரொம்ப அனுபவிக்கிறாத. மாந்தோல் போத்திட்டு போனார், மகாலட்சுமி மார்பில் இருக்கா மறைச்சிட்டு போனார்லாம் அழகா சாதிக்கிறார், பெரிய அனுபவிக்குச்சு. அப்படிப்பட்ட கபட்ட வாமனத்தாம் உபேதக, உபேதகன்னு இனு கதவு தாத்துவது ஏத்தக உபேதகன்னு, இத்தக உபேதக அடைந்தவன் தாத்து உபசர்க்கம். உபேதகன்னு சொன்னா அடைந்தவன். ஜெகத்கிராமன்னு பதானி திரேதா நிததே, ஜெகத் இந்த உலகத்தை, கிராமன் கிராமன்றது சத்ருந்தம், கிராமன்றது இருந்தாலும் நேரத்தில் அளப்பதற்குன்னு ஒரு காரணத்துக்கு ஹேத்வர்த்தமா உபயோகமாயிருக்கு. ஸோ கிராமன் சொன்னா அளப்பதற்காக. பதானி திரேதா நிததே, பதானி திருவடிகளை, திரேதா மூ வகையாக, த்ரீ ஃபோல்டு அர்த்தம். நிததேன்றது தானிய தாரண போஷணையோகம் தாத்து, நீ உபசர்க்கம் ஆத்மநேபத ரூபம், ததேன்றது ஆத்மநேபத ரூபம் லிட்ல காரம் ரிமோட் பாஸ்ட். நீ ஓட சேர்ச்சி நிததேன்னா வைத்தாய், மேலே வைத்தான்னு தாத்பரியமா இருது, டு பிளேஸ் அப் அப்படின்னா இருது. அப்ப மூவடி திருவடிகளை மூன்று மூ வகையாக யூ பிளேஸ்ட் வைத்தாயின்னு தாத்பரியமா இருது. இப்ப என்னாச்சுன்னு கேட்டா, விதிருத்தேன விமலேன எஸ்ய பாதோத கேன, விதிருத்தேன விதிருத்தேனன்னு சொன்னா தரிக்கிறது விசேஷன திருத்தம்னு வச்சுக்கலாம், தலையில் ஏந்திய விதிருத்தேன, இது வந்து விமலேனக்கு விசேஷனம். விதிருத்தேனன் சொன்னா தலையில் ஏந்திய, விமலேன விமலேனு சொன்னா பவித்திரமான, பாதோத கேன பாத உதக்கம், உதக்கம் சொன்னா ஜலம், பாதம்னா திருவழியில பட்ட ஜலம், அது திருத்திய பக்தி எல்லாமே. அதாவது தலையில் ஏந்திய சுத்தமான பவித்திரமான எஸ்ய திருவ பாதோதக்கேன, எவருடைய திருவடி தீர்த்தத்தால், அதாவது உன்னுடைய அர்த்தம் இப்ப எந்த உன்னுடைய அந்த திருவடி ஜலத்தால், இமே ஜந்தவஹ அத்யாபி சிவாஹ பவந்தி, இமே ஜந்தவஹன்னு சொல்லிச்சு இந்த பிராணிகள், ஜந்துஹு ஜந்து ஜந்தவஹ குரு சப்தம் மாதிரி, அயம் இமௌ இமே இது புரோனோன் இதம் சப்தம். அப்ப இந்த பிராணிகள் எல்லாம் அத்யாபி அத்யாபின்னு சொன்னா இப்பொழுதும் சிவாஹா பவந்தி, சிவாகான்றது ஸ்லேடை, மங்கள மங்களம் அடைந்தவர்களாக, மங்களத்தை அடைந்தவர்களாக பவந்தி ஆகின்றனர் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப சிவன் சொல்லல, விதிருத்தேன விமலேன எஸ்ய பாதோதக்கன்னு சொன்னதுனால இந்த சிவாஹா பதத்தை போட்டதுனால அது சிவன் அங்க அர்த்தமாறுது. எந்த சிவன் தன்னுடைய தலையில் இந்த புனிதமான பவித்திரமான நீரை தாங்கி, அந்த திருவடி தீர்த்தத்தை தாங்கி, அதன் பிறகு அவன் பூமியில விட்டானோ, அந்த ஜலத்தை பருகியோ அல்லது தீர்த்தாமாடியோ இதர ஜந்துக்கள் அனைத்துமே அந்த சிவன் சிவன் சிவத்துவம் சொன்னா அதில் அந்த மங்களமான ஒரு நிலையை அடைகின்றனரோ ஆகின்றனரோ அழகா சாதிக்கிறார். கதா புனசங்க ரதாங்க கல்பக துவஜா ஸ்தோத்திரத்துல ஆளந்த சாதிக்கிறார். அந்த திருவடியில சில அம்சங்கள்லாம் இருக்கான். ரதாங்க ரதாங்கன்னு சொன்னா அந்த சக்கரம், சக்கரத்து ரதாங்கன்னு பேரு, சக்கரம் இருக்குமா துவஜம் இருக்குமா எல்லாம் அந்த திருவடியில லட்சணங்கள்லாம் இருக்கு, இலச்சினை. அப்படிப்பட்ட திருவடியில் இருக்கக்கூடியதெல்லாம் எப்ப என் தலைமையில வந்து மறுபடியும், அல்லது எப்போ என் தலைமையில வந்து நல்லா படியும் மாதிரி படிகிற மாதிரி வைக்கப்படும் அங்க கேட்கிற ஆள வந்தார். அதே ரீதியில அந்த திருவடி ஒரு வாட்டி அவன் அவதாரம் எடுத்தப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு அவதாரம், எல்லாரும் ஒரு ஜென்மால இருந்திருக்கலாம். அப்ப அப்ப அப்ப ஜந்துவா இருக்குச்சு, அந்தந்த ஜந்துல திருவடியில அந்த திருவடியானது அந்த சம்சேஷம் ஏற்பட்டு அனைத்து ஜீவராசிகளுமே சிவர்களாக அல்லது மங்களம் நிறைந்தவர்களாக ஆகின்றனர். அழகா இந்த 24வது பத்தியத்துல வாமன அவதாரத்தை திருவிக்ரம ரெண்டு ஒண்ணுதான், வாமனா வந்தார் திருவிக்ரமனா பரிணமிச்சார், அந்த ரெண்டையும் அனுபவிக்கிறார் 24வது பத்தியத்துல.